naka, naka, naka, naka, danda, naka, naka. Yengatala tiyare, santi mantla tarmare. மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையால உப்பன்ன சொன்னாரு மச்சா அங்க தாண்டா தல நின்னாரே தண்டனகா நகா நகா நகா தண்டனகா நகா தண்டனகா நகா நகா நகா தண்டனகா நகா சைட்டடிக்க ஆசமச்சி மேரேஜி பொண்ணனு காதலிச்சி யாரு யவுருன்னு தெரியாம லவ் அண்ணுண்ட மனசுல அறியாம லவ் பண்ணாதடா இது புரியாம கேரக்கும் பொண்ண என்னைக்குமே மிஸ் பண்ணிடாத சூப்பர் லவ் மேட்டர் அத டீலில் விட்டுடாத சீதா சைட்டு அடிக்க ராமர் தம்பாவில் அடிக்க அது நிஜமான காதல் நெல்சது ரொம்ப நல்ல சவுகார் பேட்டையில் நங்க